యావన్న పశ్యతి నికామ మమర్షనో మాం భూభంగ భీషణ కరాల ముఖః కృతాంతః తావత్ పతంతు మయితే భగవన్ దయాళోః ఉన్నిద్ర పద్మకలికా మధురాః కటాక్షాః. 39వ పద్యం శ్రీ వరదాది పంచాశత్. கிட்டத்தட்ட 38ல இருக்கக்கூடிய அதே ஒரு சென்டிமெண்ட் தான் இங்கேயும் இருக்கு. அங்க என்ன சாதிச்சார்னா, நிர்யந்திரணம் பரிணமந்தின யாவதேதே யாவது தாவது, எதுவரை அதுவரை, எதுவரை என்னுடைய பாப முளைகள்லாம் இருக்கே அவைகள்லாம் தடையின்றி வளர்ந்து பயன்தரும் நிலையை அடையவில்லையோ அதற்கு முன் நீ வந்து என்னை ரட்சிக்க வேண்டும், உன்னுடைய வில்லை ஏந்தி கொண்டு வான்னு சொன்னார். ஷார்ங்க தன்வா பூத்வா, ஷார்ங்க தன்வான்னு ஏன் போட்டுண்டார்னா, அதுக்கு வியாக்கியானத்தில் காண்பிக்கிற வில்லுன்ற ஆயுதத்தை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வஸ்துவையும் நம்ம அழிக்கலாம், தூரம் இருக்கக்கூடிய வஸ்துவும் அழிக்கலாம். மிச்ச ஆயுதங்கள் எடுத்துட்டோம்னா சக்கரமாக இருந்தால் கூட சக்கரம் போயிட்டு வரணும், அதில் டிலே இருக்கலாம். ஆனால் வில்லு எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, சரமாரியா அம்ப விடலாமா, சரமழை போல்னு ஆண்டாள் சாதிச்சா மாதிரி சரமழை பொயிஞ்சா அந்த சரமழையில் கிட்டக்க இருக்கக்கூடிய விஷயங்களும் அதுக்கு இலக்காது, தூர இருக்கக்கூடிய விஷயங்களும் இலக்காறு தான். அப்போ இன்னும் ஃபாஸ்டா வேகமா பாப்ப முளைகளை வந்து இன்பமா அழிக்கலாமா, அதனால ஷாருங்கம் ஏந்திவான்னு சாதிச்சார்னு அழகா காண்பிக்கிறார். இப்ப 39ல சொல்ல போறார், யாவன்ன பஷ்யதி. அந்த யமன், யமன் இருக்கானே அவன் தர்மராஜன் உனக்கு பெயர் இருந்தா கூட அவனுடைய ஆகாரமானது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஆகாரம், ஆகாரமே பயத்தை ஏற்படுத்துற மாதிரி சுவாபாவிகமா இருக்கு. அதற்கு மேல அவன் புருவத்தெல்லாம் வளைச்சுட்டு பல்லெல்லாம் கடிச்சுட்டு என்னை பார்த்து கோபமா பார்ப்பானே, ஏன்னா நான் அவ்வளவு பாபங்கள் பண்ணிருக்கேன், நரக்கத்துக்கு தான் நான் போகணும் அப்படின்னு இதர ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இதை தான் மீது ஈரிட்டுன்னு அவர் சாதிக்கிறார். சுவாமி தேசிகருக்கு ஒரு காலம் அந்த மாதிரி எண்ணம் வரப்போறதே இல்லை. இருந்தாலும் நம்மள மாதிரி இல்ல அடியேன் மாதிரி இருக்கிறவாளுக்கு அந்த எண்ணம் இருக்கணுன்றதுக்காக இந்த பத்தியத்தை, இந்த மாதிரி பத்தியங்கள்லாம் அமைச்சிருக்கார். அவன் வந்து என்ன கடைசியில மிரட்டி ஆயிஷ்டு போறதுக்கு முன்னாடி, அவனுடைய பார்வையை மேல படத்துக்கு முன்னாடி உன்னுடைய மங்களகரமான சாந்தமா இருக்கக்கூடிய கடாட்சங்கள் என் மீது விழ வேண்டும். அன்றே பூத்த தாமரை, அதுல எவ்வளவு ஒரு ஒரு மதுரமும் ஒரு டெண்டர்னஸ்லாம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு குளிர்ந்த கருணை நிறைந்த உன்னுடைய கடாட்சங்கள் என் மீது விழ வேண்டும். அது விழுந்துனா நான் வந்து யமதூதர்களுடைய வசத்துக்கு போக மாட்டேன், உன் திருவடிக்கு வந்து சேருவேன்னு ஒரு தாத்பரியம். திருப்பியும் அதே கான்செப்ட் தான், பிரபன்னா இருந்தா கூட ஜாகிரதையா அந்த தேக யாத்திரை நடத்தணும், அதுல எந்த விதமான அபச்சாரங்கள் நேரிடாம பார்த்துக்கணும். அப்ப ஒரு ஒரு கர்மாவை பண்ணச்சும் நம்ம ஜாகிரதையா இருக்கணுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஞாபக ஹேத்துவா இருக்கு. ஏன்னா சுவாமி வந்து அபீதி சவத்தை சாதிச்சிருக்கார், ந வக்தும் அபி சக்கியதே நரக கர்ப்பவாசாதிகம் அப்படிங்கிறார். இந்த நரக இத்தியாதிகள் இருக்கக்கூடிய வாசம் இருக்கே, ந வக்தும் அபி சக்கியதேன்ற சொல்லக்கூட முடியாது, சொல்ல ஒன்னா துயரமா இருக்கும் அது. ஆனா அந்த பயமானது நமக்கு இருக்கணும். பிரபன்ன நரகத்துக்கு போவானான்ற விசாரம் இல்ல, அந்த பாவம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம எந்த விதமான நம்ம பாபங்கள் மேலும் பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த ஸ்மிருதியானது நமக்கு உதவி பண்ணும். பகவன் பகவன் சொல்லி ஷாட்குண்யம், கல்யாண குணங்களை நிறைந்தவனே எம்பெருமானே. பதந்து, பத்து தாதுக்கு விழுதல் அர்த்தம். பதந்துன்றது லோட் லக்காரம், லோட்னா இம்பரேட்டிவ் அல்லது ரெக்வஸ்ட். பகுவச்சனம் பதந்து சொன்னா பதத்து பததாம் பதந்து, விழ வேண்டும். எங்கு மயி, மயி பதந்து, மயினா சப்தமி பக்தி ஏகவச்சனம், என் மீது, என்னில், என் மீது விழ வேண்டும். எவைகள் விழ வேண்டும் கேட்டா கட்டாக்ஷாக, கட்டாக்ஷக கட்டாக்ஷோ கட்டாக்ஷாக, இது பகுவச்சனம். கட்டாக்ஷாக பதந்து, கட்டாக்ஷங்கள் என் மீது விழ வேண்டும். யாருடையது? தே கட்டாக்ஷாக தவதே, ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். உன்னுடைய கட்டாக்ஷங்கள் தே கட்டாக்ஷாக தவ கட்டாக்ஷாக. நீ யாருன்னு கேட்டா தயாலோகோ, தயாலுவான உன்னுடைய, தயாலோகோன்றது ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், அது தேக்கு விசேஷனம். தயாலு கருணை நிறைந்தவனான உன்னுடைய அர்த்தமாறுது. அவைகள் எப்படிப்பட்ட கடாட்சங்கள்? மதுராக கடாட்சாக, மதுராக கடாட்சான்றது மிகவும் குளிர்ந்த, மதுரம் சொன்னா இனிமை, இனிமையா இருக்கிறதுனா குளிர்ந்ததா இருக்கும், குளிர்ச்சி ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட குளிர்ந்த கடாட்சங்கள்னு அர்த்தமாச்சு. அதுக்கு ஒரு உபமா சொல்லணும், உன்னித்ர பத்மகலிகா. உன்னித்ரம்னா மலர்தல் அர்த்தம், கண் விழித்தல் அர்த்தம். அப்போ இதே மலர்ந்த பத்மகலிகா, பத்மன தாமரை, கலிக்கான முட்டு. அப்போ இது மலர்ந்த தாமரை முட்டுக்கில் அதில் வாட்டம் இருக்காது, இன்னும் எல்லாமே அதில் ஸ்ரேயஸாக இருக்கும், அதனுடைய குணங்கள்லாம். அப்படிப்பட்ட குளிர்ந்த கடாட்சங்கள் என்பதை விழ வேண்டும். எப்பன்னு கேட்டால் தாவத்து, தாவத்துனா அதற்குள்ளே அர்த்தம். அப்படின்னா எதுக்குள்ளேன்னு சொல்ல போறார், தாவத்து அதற்குள்ள உன்னுடைய கடாட்சங்கள் என்பதை விழ வேண்டும். அப்ப எதுக்குள்ளன்னு சொல்லச்சு, அப்ப சொல்ல போறார், யாவது நிகாமம் அமர்ஷனக பூபங்க பீஷண கரால முகஹ கிருதாந்தஹ யாவது மாம் ந பஷ்யதி. அல்லது யாவத்து முதல்ல போட்டா ரிபீட் பண்ண வேண்டாம். யாவது எதற்குள்னு கேட்டா நிகாமம் அமர்ஷனக, நிகாமம்னா அதிகப்படியான அர்த்தம், அட்வபது மிகவும் அமர்ஷனக, மர்ஷன கோபம், அமர்ஷன்னா அமர்ஷனம் சொன்னா பயங்கர ஒரு கோபத்தை உடையவன் அர்த்தம் அமர்ஷனகன்னு சொன்னா. இது யமனுக்கு விசேஷனம், கிருதாந்தகன்னு சொல்லப்படுறார், கிருதாந்தகன் யமனுக்கு பெயர், அமர்ஷனக கிருதாந்தக. ப்ரூபங்க பீஷண, ப்ரூன்னு சொன்னா புருவம், இந்த ஐ ப்ரூன்னு கூட இங்கிலீஷ்ல அது ப்ரூல இருந்தா வந்திருக்கும் தோன்றது, ப்ரோ ப்ரூ. ப்ரூ பங்க, பங்கன்னு அந்த வளைக்கிறது. நம்ம பார்க்கிறோம் புருவத்தெல்லாம் நல்லா கோபமா வச்சு புருவத்தெல்லாம் வளைச்சு தான் காண்பிக்கிற, நாட்டியாதிகள்லாம் கூட அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு புருவத்தெல்லாம் வளைக்கிற. அப்படி புருவங்கள் நெரிச்சுண்டு பீஷண கரால, புருவத்தை நெரிக்கிறதுன்றது கோபத்தை காண்பிக்கிறதுக்காக. பீஷண கராலன்னு சொல்லிச்சு, பீஷணனா பயங்கரமான, பிரதிபட்டஸ்ரேணி பீஷணா, கராலனா கொடிய. ஒரு கால இந்த குரூயல்ன்ற கூட கராலன்னு வந்திருக்கலாம் போல இருக்கு, கரால குரூயல்னு. கராலனா இப்ப கொடிய, கொடிய முகஹ. சோ அவனுடைய ஆகாரமும் ஒரு குரூரமா இருக்கு, அதற்கு மேல அவன் என்ன தன்னை ஒரு குரூரத்தை வெளிப்படுத்துறானா அந்த புருவத்தில் நெளிச்சு. அப்படிப்பட்ட கிருதாந்தகா யமன். இப்போ இந்த முகஹ ப்ரூபங்க பீஷண கரால முகஹான்ற சமஸ்தபதம் அது கிருதாந்தகாக்கு விசேஷனம். அதே மாதிரி நிகாம அமர்ஷனகாவும் அவனுக்கு விசேஷனம். அப்படிப்பட்ட யமன் மாம் ந பஷ்யதி, யாவது மாம் ந பஷ்யதி, எதற்குள் என்னை நோக்கவில்லையோ. பஷ்யத்தின் சொன்னா பார்க்கிறான், நான் பஷ்யத்தின் சொன்னா யாவன், பஷ்யத்தின் சொன்னா எதுவரை என்ன பார்க்கலையோ அதற்குள்ள அர்த்தம். அவனுடைய திருஷ்டி என் மேல விழத்துக்கு முன்னாடி உன்னுடைய கட்டாட்சங்கள் என் மீது விழுந்து என்னை காப்பாற்ற வேண்டும். ஒரு அன்வைத்தை பார்த்தோம்னா பகவன் யாவத் நிகாமம் அமர்ஷனஹ ப்ரூபங்க பீஷண கரால முகஹ கிருதாந்தஹ மாம் ந பஷ்யதி தாவத் உன்னித்ர பத்மகலிகா மதுராஹ தயாலோஹோ தே கட்டாட்சாஹ மயி பதந்து. பகவன் கல்யாண குணங்களை படைத்தவனே, யாவத்து எதுவரை நிகாமம் அமர்ஷனகா மிகவும் கோபம் உடையவனான ப்ரூபங்க பீஷண கராலமுகா புருவங்கள் நெரிப்பதாலும் சுவாபாவிகமாகவே ஒரு கொடிய ஆகாரத்தை உடைய முகத்தை உடைய கிருதாந்தக யமன் மாம் ந பஷ்யதி எதுவரை என்னை பார்க்கவில்லையோ தாவத்து அதற்குள்ளே உன்னித்ர பத்மகலிகா மதுராஹா உன்னித்ர பத்மகலிகா மதுராகன்னு சொன்னா அப்போவிதே மலர்ந்த தாமரை அதையொத்த அந்த ஒரு குளிர்ச்சியை உடைய தயாலோகோ தே கட்டாட்சாக தயாலனே கருணை நிறைந்தவனே உன்னுடைய கட்டாட்சங்கள் மயி பதந்து என் மீது விழ வேண்டும்னு அற்புதமா அந்த பத்தியமானது இருக்கு. இதான் 39வது பத்தியத்துக்கு அன்பையும் மர்த்தவும் ஆகிறது.